நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாம் படிக்கிற கேளு மச்சான். எல்ல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா, தின் தின் திண்டா, தும் து திண்டா, தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். ஏ புல்லாங்குழலு, நீ ஏன் வாய பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தா? நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாம் படிக்கிறோம் கேளு மச்சான். ஆமராசா, அப்படி போடு. நாட்டுப்புற பாட்டு ஆ படிக்கும்படி பக்குவமா அமைஞ்சது இது.